காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி, நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி, நீ இருந்து நான் அணைச்சா நிம்மதியாகுமடி. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. வெச்சதிப்போ காணாம நானே தேடுறேன், ராத்திரி தூங்காம ராகம் பாடுறேன். நான் படிக்கும் மோகனமே, நான் படிச்ச சீதனமே, தேன் படிச்ச பாத்திரமே, தென்மதுர பூச்சரமே, கண்டது என்னாச்சு கண்ணீரில் நின்னாச்சு. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. வாடா படுத்தும் காணா கருப்பா, வாடா நீயும் இறங்கி வாடா, வந்துரு வந்துரு தானா வந்துரு, வந்துரு வந்துரு தானா வந்துரு. இல்லன்னா பாட்டு படிப்பேன், உடுக்கை அடிப்பேன், சாத்தானோட கூட்டில் அடைப்பேன். வந்துரு வந்துரு வந்துரு வந்துரு வந்துரு வந்துரு வந்துரு வந்துரு. நீரு நிலனாலு பக்கம் நான் திரும்பி பார்த்தாலும், அந்த பக்கம் இந்த பக்கம் அத்தனையும் நீயாகும். நெஞ்சுக்குள்ள நீங்காம நீதான் வாழுற, நாடியிலே சூடேத்தி நீதான் வாட்டுற, ஆலையிட்ட செங்கரும்பா ஆட்டுகிற என் மனச, யாரை விட்டு தூது சொல்லி நான் அறிவேன் மனசு. உள்ளமும் புண்ணாச்சு காரணம் பெண்ணாச்சு, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி, நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேறுதடி, நீ இருந்து நான் அணைச்சா நிம்மதியாகுமடி. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி.